சிவசங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ. கார்த்திகை தீபத் திருநாளழகே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. பார்த்தவர் மெய்யை பரவசமாக்கும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, மணிமலையாகிய ஒளிமலையானே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. பரணி தீபமே தரணிநாதனே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, பார்வதி உமையாள் மனமே எங்கள் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ. பெண்ணீரணிந்த வேதநாதனே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, வேண்டுதல் கேட்டு ஆண்டரும் செய்யும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. தென்னாடு கொண்டு திகழும் ஐயனே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, உனை தேடி வணங்கிட தெளிவை அளிக்கும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. கண்ணால் இரண்டு கதிரொளி காட்டும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, உனை கொண்டார் தமக்கு உயர்நிலை கூட்டும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. அருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ. அங்கிங்கனாது எங்கும் விளங்கும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, ஆனந்தமாகி அருணை வணங்கும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சங்கம் வளர்த்து சமயம் காத்த அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, சத்திய உருவாய் சந்ததம் திகழும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. கண்ணி ஆறுயிர்நாதா அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, அடிகள் பணிந்தோம் அமைதி உணர்ந்தோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சங்கராய நமஹ அருணாச்சலாய நமஹ சிவசங்கராய நமஹ அருணாச்சலாய நமஹ முகத்து அசுரனை அழித்த அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே வண்ண முகத்தில் ஐந்தாய் விரிந்த அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே தோரணமாகிய தீப வரிசையே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே சோணாச்சலனே சுந்தரேசனே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பூரணமாகிய பொன்மாமலையே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பூஜித்துன்னை வாழ்வில் வளர்ந்தோம் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே ய நம அருணாச்சலாய நம சிவசங்கராய நம அருணாச்சலாய நம சித்த சாரணர் தேவர் வணங்கும் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே தவ சித்திகளருளும் முக்திநாதனே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே சித்தும சித்தும் சங்கமமாகிய அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே திருவடியாவுடை திருமுடி சுடரே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே தத்துவமாகிய யாவும் நீயே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே தயவில் தானே கிரிவலம் வந்தோம் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே அருணாச்சலாய நம சிவசங்கராய நம அருணாச்சலாய நம அம்மையப்பனாய் ஆசி வழங்கும் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே ஆதிமூர்த்திகள் மூன்றுமாகிய அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே இம்மை மறுமையை இனிமையாக்கிடும் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே இதய வாசனை உதயனாகிறே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே எம்மையாளுவாய் ஏகபாதனே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே என்று முன்னையே நம்பி வாழுவோம் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே சிவாய நமஹ, கருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, கருணாச்சலாய நமஹ. ஜோதிவாசனே சுகுணநேசனே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, சூழுமிடர்களை தூர ஓட்டிடும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. ஆதிவெம்மையின் அழகு கோலமே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, கல்லல் தொல்லைகள் அனலின் சாய்த்திடும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. வேதியத்தொழும் வேஷதாரியே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, மேறு வடிவமே உன்னை பணிகிறோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ.